రామానుజతయా పాత్రం జ్ఞాన వైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాచార్యం వందే వేదాంత దేశికం శీరార్తోప్పల్ పెళ్ళయందాది ఎంట్రు సిழந்தமிழால் நேராத வேதாந்த தேசிகர் தாளினை கீழ் மொழிந்தான். ஏரார் மறைப்பொருளெல்லாம் எடுத்து இவ்வளவு உய்யவே சீராகிய வரதாரியன் பாதம் துணை நமக்கே. ஸ்ரீ தேசிகன் விஷயமாக ஸ்ரீ நயாராச்சாரியார் அருளி செய்த பிள்ளையந்தாதி மாமலர் மன்னியமங்கை என்று முதல் பாசுரத்தில் எங்கள் தூப்புள் பிள்ளைபாதவன் சென்னியதே என்று ஆரம்பித்து வடிவழகார்ந்த வந்தூப்புள் வள்ளல் மென்மலரடிமேல் என்று 20 பாசுரங்கள் கொண்ட இந்த பிள்ளையந்தாதி கடைசி பாசுரத்தில் தூப்புலம்மான் பதமாமலரே என்று முடிகிறது. முதல் பாசுரத்தில் கடைசியில் எங்கள் தூப்புள் பிள்ளை பாதமென் சென்னியதே என்று சொல்லி கடைசி பாசுரத்தில் தூப்புலம்மான் பதமாமலரே என்று முடிவடைகிறது. இப்படி இந்த பாசுரம் நாம் இன்று 8வது பாசுரமாக இருக்கின்ற பொருந்தி புவிதனல் என்ற பாசுரத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். பொருந்து புவிதனில் பொய் வாழ்க்கை பூண்கின்ற பூரியர்கள் இருந்து நரகினடர் எடுமாற்றும் அறிகின்றலீர். பொருந்தும் பொருளொன்று கேளீர் பொங்கும் இவ்விடர்கடற்கு வருந்தாது தூப்புல் மாபுருடன் பாதம் வணங்குமினோ. தூப்புல் மாபுருடன் பாதம் வணங்குமினே. வினைகாலமக்கு என்று 7 பாசுரத்தில் ஆரம்பித்து என் புந்தி புகுந்து திகழ்ந்து பொருந்தினரே என்று தாம் பெற்ற லாபத்தை அனுசந்தித்த நயனாராச்சாரியர் இந்த பாசுரத்தில் இந்த பூலோகத்தில் இருந்து கொண்டு கஷ்டப்படும் நம் போன்ற ஜீவர்களிடத்தில் கிருபையினால் நம்மை குறித்து உபதேசிக்கிறார். பொருந்தி புவிதனில் என்று இந்த பாசுரத்தில் 4 விஷயங்கள் உள்ளது. அதாவது அல்ப புத்தி உடையவர்களே என்கிறார் முதல் வாக்கியம் இது. இரண்டாவதாக தெரிந்து கொள்ளாத இருக்கிறீர்களே என்கிறார் இரண்டாவது. முதல்து அல்ப புத்தி என்கிறார், இரண்டாவது தெரிந்து கொள்ளாத இருக்கிறீர்கள் என்கிறார், மூணாவதாக நான் சொல்லுகிறேன் நீங்கள் கேளுங்கள் என்கிறார், கேட்டு கொள்ளுங்கள், நான்காவதாக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்ம ஆச்சாரியனை ஆசிரயித்தோமானால் சமாசிரயித்தோமானால் அதாவது தேசிகனுடைய திருவடிகளை நாம் சேவித்தோமானால் எல்லா விதமான கஷ்டங்களும் நமக்கு போய்விடும் என்கிறார் இந்த பாசுரத்தில். அதை விரிவாக பார்த்தோமானால் பொருந்தி புவிதனில் பொய் வாழ்க்கை பூண்கின்ற பூரியர்கள் புவிதனில் இந்த பூலோகத்தில் பொருந்தி பல ஆண்டுகளாக வசித்து கொண்டு வசிக்கணும் என்று நினைத்து கொண்டும் இருக்கும் நம்மை பொய் வாழ்க்கை நிலையில்லாத வாழ்க்கை என்று நினைக்காத இதுதான் நமக்கு ஸ்திரமான வாழ்க்கை என்று நினைத்து கொண்டு பூண்கின்ற அடைந்திருக்கின்ற பூரியர்கள் அல்ப புத்தி உடையவர்களே என்கிறார் ஆச்சாரியன். அதாவது இந்த பூலோகத்தில் நாம் இப்பொழுது வசித்துக் கொண்டிருக்கிறோம், இது நிலை இல்லாத வாழ்க்கை. ஆனால் இதுதான் நிலை என்று நினைத்துக் கொண்டு இருப்பதே அல்ப புத்தி, அது ஸ்திர புத்தி அல்ல, அது விசால புத்தியும் இல்லை என்று தெரிவிக்கிறார். பொருந்தி இப்புவிதனில் என்றது நெருப்பில் கால் பொருந்துமா போலே இருக்க வேண்டியிருக்கிற நீங்கள் இந்த லோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே என்கிறார். வரம் ஹுதவஹ ஜ்வாலா பஞ்சராந்தஹ வ்யவஸ்திதிஹி என்று கூட்டுக்கள் அக்னி ஜுவாலையில் இருப்பது கொஞ்சம் மேலானது என்று ரகசியத்தை சாரத்தில் சித்தோபாய அதிகாரத்தில் சுவாமி தேசிகன் சாய்க்கிறார். அதேபோல் விபீஷண ஆழ்வாளும் ஸ்வஸ்தயேவதிஷ்டத ஆகாசத்திலேயே நிலை நின்றான் என்று ராமாயணத்தில் யுத்தகாண்டத்தில் ராவனுடைய சம்பந்தத்தை நிவர்த்தித்து அதாவது போக்கடித்து பிராப்ய பூமியை அடைந்து காலபாவி நின்றாப்போலே என்று இருக்க அடைப்பது என்கிறார். திருவாய்மொழியிலும் ஆழ்வார் இருள் தருமா ஞானத்துள் இனி பிறவியான் வேண்டேன் என்கிறார். இதற்கும் மேலாக ஒரு நமக்கு ஒரு ஞானம் வேண்டாம் என்று. அதேபோல் சுவாமி தேசிகனும் விவேகிகளான நாம் எப்படி இருக்க வேண்டும் என்கிறார் என்றால் காலாவர்த்தான் பிரகிருதி விகிருதி, அதாவது முமுக்ஷத்வாதிகாரத்தில் காலத்தின் சுழல்களையும் பிரகிருதியின் பரிணாமங்களும் நாம் ஏற்றுக்கொண்டுதான் நாம் நடக்க வேண்டும் என்கிறார். அது அந்த இடத்தில் நாம் இருக்க வேண்டாம், ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. இப்படி இருக்க நீங்கள் எல்லோரும் இந்த துக்க சம்சாரத்தில் எப்படி பொருந்தி புவிதனில் பல ஆண்டுகளாக இப்படியே இருந்து கொண்டிருக்கிறீர்கள். புவிதனில் இந்த பூலோகத்தில், புவி என்றால் பூலோகம், இதனால் அனித்யம் அசுகம் லோகம் என்ற பகவத்கீதையில் 9வது அத்தியாயத்தில் 33வது ஸ்லோகத்தில் அனித்யமாய் துக்கத்துடன் கூடின இந்த லோகத்தை என்கிறார் கீதாச்சாரியர். இதிலிருந்து சுகபரிகாரம் தேட வேண்டும் என்றுதான் தெரிவிக்கிறார் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர். அதற்கும் மேலாக புவிதனில் பொருந்தி பொய் வாழ்க்கை என்கிறார் ஆச்சாரியன், அதாவது ஸ்திரமில்லாத வாழ்வு என்று அர்த்தம். பொய் வாழ்க்கை, நம்மளுடைய ஒரு சம்பந்தம் எல்லாம் பொய்யானது. நித்திய சம்பந்தம் எது என்றால் பகவானுடைய சம்பந்தம்தான் நமக்கு நித்திய சம்பந்தம். சேஷசேஷி பாவம் இருந்து அந்த பகவானிடத்தில் சேஷபூதனாக இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் நமக்கு நாமே சுவாமியாக நினைத்து கொண்டிருப்பது அது பொய் வாழ்க்கை. அதுதான் தயாசதகத்தில் தேசிகன் பிராஜாபத்ய பிரபிருதி விபவம் பேக்ஷ பரியாய துக்கம் என்று 42வது ஸ்லோகத்தில் பிரம்மா வரையிலான பட்டங்களில் பரியாய துக்கங்களாக பார்த்து என்கிறார். அதாவது துக்கமே அதிகமாக இருக்கின்றபடியால் சுகம் என்பது பிரமிக்கப்படுகிறது என்கிறார் சுவாமி தேசிகன் அந்த இடத்தில். ஆக இப்படி புவிதனில் பொருந்தி பொய் வாழ்க்கை பூண்கின்ற பூரியர்களால், பூண்கின்ற என்பது புத்திபூர்வகமாக சம்பாதிக்கப்பட்டது என்று அர்த்தம். நமக்கு இந்த வஸ்து வேணும், இந்த பதவி வேணும், இது வேணும், அது வேணும் என்றெல்லாம் புத்திபூர்வகமாக நினைத்துக் கொண்டு அதுதான் சாஸ்வதம் என்று நாம் நினைத்ததுதான் பூண்கின்ற. அல்பமான காலத்திற்கு ஆபரணங்களை பூண்டார் போல், அதாவது தரித்து கொண்டார் போல், அதை அனுபவிக்கிறது போல் நாம் நினைத்து அதுதான் சாஸ்வதம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆபரணம் சிறுகாலம் இருக்கலாம், பிறகு அந்த ஆபரணத்தை நாம் கைட்டு விடுகிறோம். ஆனால் அதுதான் நித்தியம் என்று நினைப்பதுதான் அது ஒரு பொய் வாழ்க்கை. அப்படி தரித்து கொண்டு அனுபவிக்கிறது என்பது அர்த்தத்தை தெரிவிக்கிறது இங்க பூரியர்கள். இப்படி பிரமிப்பதற்கு காரணம் நமக்கு அல்ப புத்தி தான் காரணம் என்கிறார் ஆச்சாரியன் நயனார் ஆச்சாரியர். ஆக புவிதனில் பொருந்தி பொய் வாழ்க்கை உண்கின்ற பூரியர்கள் அல்ப புத்தி உடையவர்களே என்ன பண்ண வேண்டும் என்றால் இருந்து நரகின் இடர் இடமாற்றம் அறிகின்றலீர். உமக்கு ஒரு விஷயத்தை நான் தெரிவிக்கிறேன், உமக்கு தெரியாத விஷயங்களை தெரிவிக்கிறேன் என்கிறார். தெரிந்து கொள்ளாத இருக்கிறீர்கள் நீங்கள்லாம். எப்படி என்றால், சுவாமி தேசிகன் ஞாச தசகத்தில் ஏதத் தேகாவசானே மாம் துத்பாதம் பிராபயஸ்வயம் என்று நாம் நித்தியம் ஆராதனத்தில் சேவித்துக் கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்த தேக அவசானத்தில் அந்த பெருமாளை நாம் போய் சேர வேண்டும் என்று நித்தியபடி நினைத்துக் கொண்டு பகவானை பிரார்த்திக்க வேண்டும் என்கிறார். அந்த தேக இருக்கிற வரைக்கும் பகவானுடைய சேவை நமக்கு தேவை. அப்படி நாம் தெரிந்து கொண்டு இருக்க வேண்டுமே தவிர தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்று தெரிவிக்கிறார் நயனார் ஆச்சாரியர். இந்த அல்பமான அஸ்திரமான பிரபஞ்சத்திற்காட்டிலும் அனந்தமான ஸ்திரமான உன்னுடைய பாதத்திற்கு நான் சேர்ந்து போகிறேன் என்று பிரார்த்திக்க வேண்டும். நரக துக்கத்தை, அதாவது இந்த இடத்தில் சம்சார துக்கத்தை நிவர்த்தி செய்யும் வார்த்தையை தெரிந்து கொள்ளாது இருக்கிறீர்களே. இங்கேந்து நாம் அந்த பகவானை அடைய வேண்டும் என்றால், அல்லது சுவாமி தேசிகனுடைய பாதத்தை நாம் ஆசிரயிக்கணும் என்றால் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரிந்து கொள்ளாது இருக்கிறீர்கள் என்கிறார் நயனகராச்சாரியர். சரி, அதற்கு ஏதேனும் உபாயம் உண்டா என்றால், உண்டு என்கிறார். பொருந்து பொருளொன்று கேளீர், பொருந்து பொருளொன்று கேளீர் என்கிறார். நீங்க எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள், நான் சொல்லுகிறேன், ஒரு உபாயம் உண்டு, அதை நன்றாக கேட்டுக்கொள்ளவும் என்கிறார் நயனாராச்சாரியர். பொருந்தும் பொருள் ஒன்று உண்டு, அது மிகவும் சுலபமானது. அபின்ன நிமித்தோபாதானமாக பலத்துடன் கூடிய உபாயத்தை நான் சொல்லுகிறேன், அதை நீங்கள் கேளுங்கள். எப்படி என்றால், நான்காம் திருவந்தாதியில் ஆழ்வார் 89வது பாசுரத்தில் பழுதாக தொன்றிருந்தேன் பார்க்கடலான் பாதம் வழுவா வகை நினைந்து வைகள் தொழுவாரை கண்டிரைந்து வாழ்வார் கலந்த வினை கொடுத்து விந்திருந்து வீற்றிருப்பார் மிக்கு என்பது போல் நிபுணனுக்கு பரசமர்ப்பணமும் ஆச்சாரிய கிருத்தியம் என்றும் ஆச்சாரிய நிஷ்டை என்பதும் பலத்துடன் அவினாபூதமாக நிரூபிக்கப்பட்டது போல் இதை நிரூபித்திருக்கிறார் ஆச்சாரியன். அந்த இடத்தில் ஒன்று என்று அதை கேளீர் என்கிறார். இதனால் நான்காம் திருவந்தாதியில் ஏற்றிருப்பாரை வெள்ளுவே மற்றவரை சாற்றிருப்பார் தவம் என்பது போல் சுவாமி தேசிகனுடைய அதிகார சங்கிரகத்தில் வளவரை தந்தவனருளே மன்னிய மாதவத்தோன் என்று இந்த ஒன்று என்னவென்றால் இவைதான். அதாவது அதை நன்றாக நிரூபிக்கப்பட்டது இந்த இடத்தில். மூன்றாவதாக பொருந்தி புவிதனில் பொய் வாழ்க்கை பூண்கின்ற புரியர்கள் இருந்து நரகனிடர்களும் ஆற்றம் அறிகின்றலீர், நீங்கள் தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று சொல்லிட்டு பொருந்தும் பொருளொன்று கேளீர். அது முக்கியமான ஒரு விஷயத்தை நான் அந்த பலத்தை உபாயத்தையும் நான் தெரிவிக்கிறேன் என்று தெரிவித்தார். தெரிவித்ததும் அல்லாத பொங்கும் இவ்விடர்கடர்கற்கு வருந்தாது, பொங்கும் இவ்விடர்கடற்கு வருந்தாது. விருத்தி அடைந்து கொண்டிருக்கிற, இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிற துக்கமான சமுத்திரத்திற்கு நீங்கள் வருந்த வேண்டாம், வருந்தாது, வருத்தப்படாமல் இருங்கள் என்கிறார் நயனாராச்சாரியர். எப்படி வருத்தப்படாமல் இருக்க முடியும் இந்த சம்சார துக்கத்திலிருந்து என்றால், அதற்கும் காரணம் சொல்லுகிறார். அந்த பொங்கிக் கொண்டிருக்கிற அனுக்ஷண சமுத்திதே துரிதவார் இதோ துஸ்தரே, அதாவது ஒவ்வொரு க்ஷணமும் விருத்தி அடைகிறதும் தாண்ட முடியாததுமான பயசமுத்திரத்தில் என்கிறபடியே க்ஷணந்தோறும் பெருகி வருகிற துக்கமாகிய சமுத்திரம் என்றபடி நினைத்து கொண்டு அந்த துக்கம் மறுபடியும் மறுபடியும் வந்து கொண்டிருக்கிறது என்று நினைத்து கொண்டு அதை நாம் எப்படி மீண்டு வருவோம் என்றும் உபாயத்தை ஆலோசனை பண்ண வேண்டும். அதுதான் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்கிறார் ஆச்சாரியன். வருந்தாது, நீங்கள் கஷ்டப்பட வேணாம், நான் பார்த்து கொள்கிறேன். அதேபோல் அபயம் சர்வபூதேபியா என்று ராமபிரான் சொன்னது போல், மா சுசகா என்று கிருஷ்ணர் சொன்னது போல், நீங்கள் வருந்த வேண்டாம், பாபங்கள் விருத்தியடைந்து வந்தாலும் ஆச்சாரிய சமாஸ்ரயணம் செய்தால் அந்த பாபங்கள் ஒன்றும் பண்ணாது என்கிறார். அதற்காக வருத்தப்படாமல் இருங்கள் என்கிறார். மற்றும் அந்தியமாக பலஸ்துதியை தெரிவிக்கிறார் நயனார் ஆச்சாரியர். தூப்பல் மாவுருடன் பாதம் வணங்குவினேன், பொருந்தி புவிதனில் பொய் வாழ்க்கை பூண்கின்ற பூரியர்கள், அல்ப புத்தி உடையவர்களே, இருந்து நரகனிடர்களிடம் ஆற்றம் அறிகின்றீர், தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள், பொருந்தும் பொருளொன்று கேளீர், அதற்கு உபாயத்தை நான் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். பொங்கும் இவ்விடர் கடற்கு வருந்தாது, நீங்கள் இந்த கஷ்டத்தை பற்றி ஆலோசனை பண்ண வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம் என்று சொல்லி உபாயத்தை இப்ப தெரிவிக்கிறார். தோப்பல் மாவுருடன் பாதம் வணங்குமினேன், அந்த சமுத்திரம் போல் வளர்ந்து கொண்டிருக்கிற துக்கத்திற்கு வருந்தாமல் தூப்புல் குலவனியான ஸ்ரீ தேசிகனுடைய திருவடிகளை சேவியுங்கள் என்கிறார். இந்த இடத்தில் மாபுருடன் என்றால் மகாபுருஷன் என்று அர்த்தம். அதாவது பிரசித்தமான பகவானே இந்த ஆச்சாரிய ரூபியாய் அவதரித்தான் என்ற பொருள். அந்த பகவானை ஆசிரியப்பது கடினமாக இருக்கலாம், கனஸ்தமாக இருக்கலாம், ஆனால் கரஸ்தமாக இருக்கின்ற நம் ஆச்சாரியனை ஆசிரியப்பது தூப்புல் மாபுருடனை ஆசிரியப்பது விசேஷம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தஸ்மின் திஷ்டதி வெங்கடேஸ்வர கவௌ ஸ்ரீபாஷ்யகாரோபமே யங்கிச்சித் புருஷம் ஹி உபாசிதுமயே மகாமனஸ்வஸ்திதே. எப்படி என்றால் அந்த பகவானிடத்தில் எப்படி பாஷ்யகாரருக்கு சமமான அந்த வெங்கடநாதன் இருக்கும் பொழுது வேறேதோ ஒரு புருஷனை ஆசிரியிக்க மனதே அதை சொல்லாதே, உனக்கு க்ஷேமம் உண்டாகட்டும் என்பது போல் நாம் எல்லோரும் அந்த ஆச்சாரியனுடைய பாதகமலங்களை ஆசிரியத்தால் எல்லா நன்மைகளும் ஏற்படும் என்று அல்ப புத்தி இல்லாமல் இந்த சம்சார நரகப்பிராயம் என்று தெரிந்து கொண்டு அதை மீளுவதற்கு உபாயத்தை கேட்டுக்கொண்டும் சமுத்திரம் போல் வளர்ந்து கொண்டிருக்கிற துக்கத்திற்கு வருத்தப்படாமல் தூப்புல் குலமணி தூப்பன் மாபுருடனுடைய பாதங்களை பற்றி கொண்டு வணங்கி நன்மையை அடைவோம். சீரார்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நயனாராச்சாரியார் திருவடிகளே சரணம். Thank you.